கோபம் கொள்ளும் நேரம் வானம் எல்லாம் மேகம் காணாமலே போகும் ஒரே நிலா கோபம் தீரும் நேரம் மேகம் இல்லா வானம் பௌர்ணமியாய் தோன்றும் அதே நிலா போதெல்லாம் தே